கனகராஜ் வணக்கம். அந்த வீடியோ பார்த்தேன், எனக்கு சரியாக புரியலையா என்னன்னு தெரில. பொளபொளப்பான மண் வந்து ஒரு 1.5 அடி அளவுக்காவது இருக்கணும், சரியா? அதுக்கு மேலே விதையை லேசாக பதிய வச்சு அது மேலே விதை வச்சிருக்கிற முறையும் சரி. அந்த அந்த அதாவது நார் இருக்கிற பக்கம் கீழ்ப்பக்கமும், அந்த இது சாரி அந்த தோல் இருக்கிற பக்கம் கீழ்ப்பக்கமும் அந்த இதை வந்து மல்லாத்தி வச்சுருக்கீங்க, அது விதை போட்ட வச்சுருங்க கிடைக்கும் சரி. ஆனால் ஒரு 1.5 அடிக்கு மேலே தான் விதையை வைக்கணும். 1.5 அடி பொளபொளப்பான மண் அல்லது குப்பை உரம் கலந்த மண்ணை நிரப்பிட்டு அது மேலே விதையை வச்சு மேலே வந்து மூடி மேலே ஒரு 1 அங்கலம் அல்லது 2 அங்கலம் அந்த அளவுக்கு தான் அதை பதிய வச்சு மேலே ஒரு 1 அங்கலம் அல்லது 2 அங்கலம் மண்ணை தூவி மேலேயும் ஒரு 1 அங்கலம் அளவுக்கு இடம் இருந்தால் போதுமானது. 1 அங்கலம் அல்லது 2 அங்கலம் என்ன ஓடி வர்ற தண்ணி லேசாக அது உள்ளே இறங்கணும். பொளபொளப்பான மண்ணாக இருக்கிறதுனால அது இயல்பாகவே கொஞ்சம் ஊறி இறங்கணும். அந்த மாதிரி ரொம்ப ஆழத்தில் வச்சிருக்கிறதா இருந்தால் ஒரு 1/2 அடி 1 அடிக்கும் கீழே விதை வைக்கிறதா இருந்தால் தவிர்த்தணும், சரியா? அதை பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.